శ్రీమతే శ్రీవరాహ మహాదేశికాజ నమః శ్రీమతే రంగరామానుజ మహాదేశికాజ నమః శ్రీమతే వేదాంత రామానుజ మహాదేశికాజ నమః శ్రీమతే నియమాంత మహాదేశికాజ నమః శ్రీమతే భగవతే వాచ్యఘాటాయ మహాదేశికాజ నమః శ్రీమతే వగుణభూషణ మహాదేశికాజ నమః శ్రీతరంగవగణంతిరి హేమాబ్జ నాయికా సమేత శ్రీదేవనాథ పరబ్రహ్మణే నమః శ్రీ అలన్మేల్మంగా నాయికా సమేత శ్రీ శ్రీనివాస పరబ్రహ్మణే నమః శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితాత్మిక కేసరి వేదాంతాచార్యమనియోమే సన్నిధత్తాం తదాకృతి శ్రీరండుతో పులదిరి వెంకటముడయాన్ ஆரொந்தொன்ன படமடியில் ஓர் ஒன்றுதானேயமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போ வளவும் வாழ்வு. ஸ்ருமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. இதுகாரம் ஆசிகாலோட நாம் தயாசதகத்தை பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். சுவாமி தேசிகனுடைய அற்புத கிரந்தமான தயாசதகத்திலே எம்பெருமானுடைய சீனிவாசனுடைய தயை என்ற குணத்தை மட்டும் தான் சீகரிச்சுண்டு எம்பெருமானுடைய தயை என்ற குணமானது எந்தெந்த ரீதியில இருக்கும் என்பதை தன்னுடைய ஒரு ஸ்லோகத்தின் மூலமாக காட்ட வேண்டி சுவாமி தேசிகன் இந்த கிரந்தத்தை பண்ணியிருக்கார். இந்த கிரந்தத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பெருமாளை சேவிச்சார், மலையை சேவிச்சார், அப்புறம் ஆழ்வாராதிகளை சேவிச்சுட்டு அவருடைய காருண்யம் தான் காரணம்னு சொன்னார். முன் ஸ்லோகத்தில் பராசர முகான் வந்தே பகீரதனையேன ஸ்திதான் அப்படின்னு எப்படி பகீரதன் வந்து ரொம்ப பிருகத்தான பிரயத்தனம் பண்ணி கங்கையை பூலோகத்துக்கு கொண்டு வந்தவரோ அதை போலே தங்களுடைய கிரந்தங்களாலே மிகு பிரயத்தனப்பட்டு பராசராதிகள் எல்லாம் நமக்கு வந்து அந்த கமலாகாந்தனுடைய காருண்யம் கங்கை போலே பிரவாகமாய் நமக்கு வர வேண்டும் என்று சங்கல்பித்துக் கொண்டு அவ வந்து தன்னுடைய கிரந்தங்களை நமக்கு அனுகிரகம் பண்ணிருக்கான்னு சாச்சார். இதுல கங்கையினுடைய புனிதத்துவம் சொல்லப்பட்டது, பகிரத பிரயத்னம் சொல்லப்பட்டது, இந்த பராசராதிகளுடைய விஷயங்களையும் சொல்லி அவளும் ஆச்சாரிய கொடியிலே இருக்கா நமக்கு அவளுடைய அனுகிரகத்தாலே கமலாகாந்த காருண்யமானது நமக்கு கங்கையை விட சீர்மையானது என்று பூர்வஸ்மின் பாசுரத்திலே நமக்கு சொல்லிக் கொடுத்தா. அடுத்த பாசுரத்திலே சுவாமி தேசிகன் அவதாரம் பண்ற அற்புதமான ஒரு பாசுரம். இந்த பாசுரத்திலே அசேஷ விக்ன சமனம் அநீகேஸ்வரமாஷய ஸ்ரீமத கருணாம் புதௌ சிக்ஷா ஸ்ரோதைவோர்த்திதம் அப்படின்னு. அசேஷ விக்ன சமனம் அநீகேஸ்வரம் ஆஷயே ஸ்ரீமதகா கருணாம் போது சிக்ஷா ஸ்ரோத இவோர்த்திதம் அப்படின்ற இந்த பாசத்துல அநீகேஸ்வரம் ஆஷயே அப்படின்னா விஸ்வக்ஷணரை நான் சேவிக்கின்றேன், சரணமாக அடைகிறேன்னு. ஏன்னா விஸ்வக்ஷணர் நமக்கு ஆச்சார கோடியிலே வரக்கூடியவர், ஒரு பெரிய நித்தியசூரி கோஷ்டியில் இருக்கக்கூடியவர். அதனாலதான் சுவாமி தேசிகன் வந்து பெருமாள் பீராட்டி விஸ்வக்ஷணருக்கு அப்புறம் தான் இத்தர ஆச்சாரியெல்லாம் நமக்கு வர, நம்மாள் வரலாம் பின்னாடி வரா. அதனால சுவாமி தேசிகன் இவரை மங்களாசாசம் பண்ணிருக்கார். என்னுகிறதலின் தளித்தவரை சரணம்புக்கு யானடவே அவகுருக்கள் நிறவணங்கி பின்னருளால் பெரும்போதோர் வந்தவள்ளது பெரிய நம்பி ஆள வந்தார் மணக்கால் நம்பி நன்னறியை அவர் குறத்த உய்யக் கொண்டாரு நாதமுனி சடகோபன் சேனையினாதன் இன்னமுத திருமகள் என் இவர முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே அப்படின்னு தம்முடைய அதிகார சங்கிரக கிரந்தத்திலே குரு பரம்பரை சாரம் சாதிக்கும் போது இந்த மூணாவது பாசுரமாக இந்த சேனை முதன்மையாருடைய திருநாமம் வரும்படியாக வேறு மூணாவது ஆச்சாரியராரே நமக்கெல்லாம் எம்பெருமான் பீதகபாரப்பிதான் பிரம குருவாக என்று வாகி வந்து என்று முதல் பிரதமாச்சாரியன், அடுத்தது பெருமானுடைய அபதட்சித்தமாக இருக்கக்கூடியதன் அந்த தாயார் இரண்டாவது ஆச்சாரியன், அவருடைய ஏகதத்துவம் தான் சொல்லணும், அடுத்தது இவருடைய சேனிய முதன்மையானுடைய விஸ்வக்ஷனுடைய திருநாமானது சுவாமி தேசிகனாலே நமக்கு இங்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவரை நான் நமஸ்காரம் பண்ணி இந்த கிரந்தத்தை ஆரம்பிக்கின்றேன்னு சங்கல்பிச்சுக்கிறார் சுவாமி தேசிகன். ஒரு விஷயம் நம்ம சத்சம்பிரதாயத்திலும் சரி ஸ்மார்த்த கர்மானத்திலே எதுலையுமே சரி நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ தர்மத்தில் விஸ்வக்ஷயனுடைய பிரசாதம் இல்லைனாக்கா அது வந்து நிர்விக்னமா இருக்காது அந்த காரியம். அதனாலே சங்கல்பம் பண்ணிக்கிறோம் நம்ம நிர்விக்னேன பரிசமாப்திருத்தம் விஸ்வக்ஷயனம் ஆதவ் அப்படி சொல்லி விஸ்வக்ஷயனுடைய ஆவாகனம் பண்ணி விஸ்வக்ஷயன ஆராதனம் பண்ணி ததனந்தரம் விஸ்வக்ஷேண பிரசாத சித்திரஸ்து அப்படின்னு அந்த பிரசாதத்தை சுவீகரிச்சுட்டு தான் இதர கர்மானுஷ்டானங்களை பண்ணும்படியானது நம்ம பெரியவா நமக்கு நியமிச்ச ஒரு சிஷ்டாச்சாரம். அதனால என்ன சொன்னார் இவருக்கு இவருக்கு பேரு ஸ்வீகாரிய துரந்தரஹா அப்படின்னு அதுல சகலகார துரந்தரன்னு சொல்லுவா பெரியவா விஸ்வக்ஷேணர் சேன முதன்மையார் லோகத்தினுடைய அத்தனை சேனைக்கும் வெம்பமான சேனைகளுக்கு தலைமைப்பீட வகிப்பது யாருன்னா இந்த விஸ்வக்ஷேணர் தான் நமக்கு பண்ணித்தர. இவர் எப்படி இருக்காருன்னா அவருடைய பத்னி பேரு சூத்ரவதி அப்படின்னு பேரு பத்னி சகிதனாய் பெருமாளுக்கு கைங்கரியம் வந்தே வைகுண்ட சேனான்யம் தேவம் சூத்ரபதீசகம் எத்தயசிகரஸ்பந்தே விஸ்வமேதத்யவஸ்திதம் அப்படின்னு ஆச்சாரியன் தனியன் அனுசந்தனம் பண்ணும்போது விஸ்வக்ஷேணர் சூத்ரபதி சகிதராய் நம்ம நமஸ்காரம் பண்ணி அவ ரெண்டு பேரும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றா அப்படின்னு பெரியவா சொல்லிக் கொடுக்குறா. இவர் வந்து சேனாதிபதி மட்டும் இல்ல பெருமாளுடைய கடைக்கண் பார்வைக்கு பெருமாள் இவரை பார்த்தார்னா பெருமாளுடைய மனோரதத்தை தான் புரிஞ்சுண்டு இவர் கைங்கரியம் பண்ணக்கூடியவர் இதுதான் பெருமாள் பண்ணு சொல்வார். ஒரு விஷயம் பெரியவா சொல்லியிருக்கா என்ன பெரிய திருவனுடைய பெரிய சிறகின் கீழும் அனந்தாழ்வானுடைய மடியின் மீதும் பெருமாளை வந்து சேனை முதன்மையாரின் பிரம்பின் மூலமாக இந்த லோகத்தை பெருமாள் ஆட்சி பண்றார் அப்படின்னு பெரியவா வந்து நமக்கு ஒரு சிஷ்டாச்சாரத்தை காட்டுறாங்க. அதனாலே சுவாமி தேசிகன் அசேஷ விக்ன சமணம் அணீகேஸ்வரமாஷயே அப்படின்னு முதல்ல பராசரரை சேவிச்சுட்டு இந்த விஸ்வக்ஷேணரை இவர் வந்து சேவிக்கிறார். அசேஷ விக்ன சமணம் இவருடைய முக்கியமான பொறுப்பு என்னன்னா பாகவதாருடைய அவளுக்கிட்ட நெருங்கி வரக்கூடாத விக்னங்கள் ஒரு ஒரு காரியத்தை எடுத்தா பகவதாராதனமோ பாகவதாராதனமோ இல்ல அவளுடைய ஸ்மார்த்த கர்ம அனுஷ்டானத்திலேயோ சௌத கர்ம அனுஷ்டானத்திலேயோ இருக்கக்கூடியதான தடைகளை நீக்கி அந்த காரியம் மங்களமாய் முடிய வேண்டும் என்பதற்கு இவர் தான் அனுகிரகம் பண்றார். நமக்கு தடைகளை களவுதான் இவருடைய முக்கிய பொறுப்பா இருக்கு. அதாவது தடவரதுனா என்னத்த நேரடியான ஒரு பாபத்தாலே வரும் இல்ல பிறரை வந்து நம்ம பரீட்சை பண்ணி தட வரும். சில பேருக்கு பரீட்சை பண்றது விஸ்வாமித்தருடைய குணம் பரீட்சை பண்ணி பண்ணுவார். நம்மளுடைய நாம் பண்ண பாபத்தால நமக்கு நேரடியாவே தடை சில மத்தில வரும். அனுமார் வந்து அந்த சமுத்திரத்தை தாண்டி லங்காக மூணு விதமான தடை வந்து பெரியவா சொல்லுவார் ஸ்ரீமத் ராமாயணத்தில் பேசியிருக்கா. அதெல்லாம் தகத்தெறிந்து கொண்டு திருவடியானவர் லங்கையில பிரவேசம் பண்ணன்னு சொல்றது உண்டு. தடைகளை தகர்க்கக்கூடியதானது விஸ்வக்ஷேண ஆராதனம். அதனாலே அவர் ஆராதிக்க தகுந்தவர்னு காட்டுறா பெரியவா இந்த இடத்துல. சகல விக்னங்களையும் போக்குபவர் தான் இந்த விஸ்வக்ஷேணர், அதாவது நம்முடைய சேனை முதன்மையார். அதாவது சில பேர் அனுகிரகம் பண்ணுவா ஒரு 10% பலிக்கும் 50% பலிக்கும் அவ்வளவுதான். ஆனா இவர் அனுகிரகம் பண்ணார்னாக்கா அதாவது தடையினுடைய நமக்கு வரும் தந்திர தொந்தரவினுடைய பீஜம் கொஞ்சம் கூட இல்லாம வேரோட களைஞ்சு வெளில போட்டுருவார். அவர் இவ அந்த தடையை வேரோட களைஞ்சு வெறும் வெளியில போட்டுட்டார் அப்படின்னாக்கா நமக்கு எந்த ஒரு பிரதிபந்தமும் கிடையாது. நம்மளுடைய கைங்கிறத பண்ணலாமே அப்படி அனுகிரகம் பண்ணக்கூடியவர்தான் இந்த விஸ்வக்ஷேணன் சொன்னான். இவருடைய சிஷ்யர்கள் பரிஜனங்கள் அவளுக்கு கூட இந்த தடைகளை களைவதற்கு சக்தி உள்ளதுன்னு சொல்றான். வல்லமை உண்டு அப்படின்னு சொன்னாக்கா இவருடைய பராக்கிரமம் எப்படி இருக்கும் பாருங்கோ. சொன்னா பின்னாடி வத்தாத்யா பாரிஷத்யாக பரசதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்ஷேணம் சமாஷயே அப்படின்னு சங்கல்பம் பண்ணிக்கிறோம் நம்ம இல்லையா. அதே மாதிரி அசேஷ விக்ன சமணம் அநீகேஸ்வரம் அநீகேஸ்வரம் விக்னங்களை களைபவர் இவருக்கு வந்து விசக்ஷணன்றது நம்ம வைஷ்ணவ தர்மத்திலே சொல்லப்பட்டதான திருநாமமா இருக்கு. வேறு திருநாமங்கள் இருப்பதா, அதுல சேனை முதன்மையானு சொல்றோம். ஸ்ரீகார துரந்தரன்னு சில எல்லாரும் நம்ம சம்பிரதாயத்தை நம்ம வந்து அந்த திருநாமத்தை உபயோகப்படுத்துறோம். வேறு திருநாமங்கள் இருப்பதாக நமக்கு தெரியவில்லை. இவர் ஏன் இந்த மாதிரி பெருமாள் கைங்கரை கொடுத்தா, இவருக்கு ராஜச குணமோ தாமச குணமோ கிடையாது. சுத்த சத்தமான குணத்தை உடையவர், அதாவது அனந்த கருடாதி அவர்களை போலே. அதனாலே சுத்த சத்தமயமான ஸ்ரீவைகுண்ட லோகத்தை, அந்த வைஷ்ணவ சமூகத்தை இவர் தான் நிர்வாகம் பண்றார். அநீகேஸ்வரமாஷயே அப்படின்னு அந்த அநீகேஸ்வரனை நான் ஆசிரயிக்கின்றேன்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகம் தயா சதகத்தில். அநீகேஸ்வரம் ஆசிரயே அடிபணிகிறேன், வணங்குகிறேன், பிரபத்தி அனுஷ்டிக்கிறேன்னு சொல்லலாம். விஸ்வக்ஷேணம் தமாஷயே, சாதாரண ஒரு பொண்ணுங்க ஒரு அஞ்சலி கூட சரணாகி தான் ஒரு விதத்தை. அதனால அந்த பிரபத்தின்னு சொன்னா எந்த தோஷமும் இல்லை. நம்மாழ்வார், நம்மாழ்வார் என்ற ஒரு பெரிய நமக்கு வந்து கூட்டஸ்தருக்கு இவர் ஆச்சாரியனான ஆச்சாரிய ஆகிட்ட பெருமாள் அனுகிரகத்தாலே மூணு விதமான போர்ட்போலியோ, ஆச்சாரியன், நித்யசூரி, சேனை தலைவன் எம்பெருமான் இவருக்கு கொடுத்திருக்கார். நித்யசூரி கோட்டில் இருக்கக்கூடியவர், அவரே சேனை தலைவராக இருக்கார். ஆனால் இவர் சுவாமி நம்மாழ்வாருக்கு ஆச்சாரியராரு. யோக தசையிலே சகல சாஸ்திரத்தையும் சகல வேதத்தையும் எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே இந்த சேனை முதன்மையாரே தானே ஆச்சாரியனாயிருந்து நம்மாழ்வாருக்கு போதித்தார். அதாவது நம்மாழ்வார் அவதாரம் பண்ணும்போது அந்த பிரசவ அறையிலே பெருங்கேடலார்த்தன் பெருங்கண் மலர் புண்டரீகம் நம்மேல் ஒருங்கே பிளர வைத்தார் இவ்வகாலன்னு சாய்ச்ச சுவாமி நம்மாழ்வார் முதல் பிரபந்தமான திருவிருத்தத்திலே. தான் நான் பிரசவிக்கும் போதே என்ன அந்த வராகப் பெருமான் பார்த்தார். அந்த கடாட்சம் ஜாயமான கடாட்சமானது என் மேல விழுந்தது. அதுக்கப்புறம் இந்த சேனை முதன்மையார் அமைச்சு இந்த பெருமாள் என்ன பண்ணார், எல்லா விஷயத்தையும் அவருக்கு யோக திசையிலே போதிக்க வேண்டியது நியமனத்தாலே இந்த சேனை முதன்மையா சுவாமி நம்மாழ்வாருக்கு ஆச்சாரிய ஸ்தானம் வகுத்ததாலே அந்த மூணாவது ஸ்தானமும் பெற்றுகிறார். நித்யசூரி கோஷில எம்பெருமானுக்கு அநேக விதமான கைங்கரியங்கள், சேனை தலைவனாயிருந்து வைஷ்ணவ சமூகத்தை அங்கு வழிநடத்துவது, ஆச்சாரிய ஸ்தானத்திலே பீடத்திலே அமர்ந்து நம்மாழ்வாருக்கு ஆச்சாரியகத்தம் பண்ணது, அதனாலே அப்பேற்பட்டதான ஒரு பெரிய பக்தியை நான் ஆசிரயிக்கிறேன், அநீகேஸ்வரமாஷயே அப்படின்னர். அடுத்து ஸ்ரீமதகான்னு ஒரு பதம் எடுத்தனர். பெருமாள் வந்து உபவிபூதிக்கும் நாதன். பெருமாள் வைகுண்டத்தில் இருக்கார், திருப்பாக்கடல்ல இருக்கார், அப்புறம் திவ்யதோஷங்கள் தோறும் இருக்கார், பத்து அவதாரங்கள் பண்ணார். ஆச்சாரியனா அவதாரம் பண்ணி கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல்னு வந்தார். அப்புறம் அந்தர்யாமியா இருக்கார். இப்படி ஆஞ்சநலையாக எம்பெருமான் இருக்கான் ஸ்ரீமதகா. பெருமாள் தான் மட்டும் இல்லாமல் ஸ்ரீயப்பதியா இருக்கான்னு சப்தம்பிரதாயம். விஷ்ணு ஸ்ரீஹி அனபாஜினி என்று சொல்றா. எப்ப பார்த்தாலும் பெருமாள் இருக்கக்கூடிய பிராட்டி அடல் மேல் வங்க ஒரே பாரபண்ணு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாசுரம் தான் இந்த இடத்துல சொல்லணும். இந்த இடத்துல அப்பேற்பட்டதான இவன் சீனிவாசன் உபயோகிக்கும் நாதனாயிருக்கான். நிரூபாதிகமான ஸ்ரீயை உடையவன், எப்பயுமே பிரியாதவன், அபதக்ஷித்தமானவன் அப்படின்னு பெரிவாய்ந்த அனபாஜினி ஸ்ரீஹி அனபாஜினின்னு சொல்லி சொல்றா. இந்த இடத்துல அவளுடைய திவ்ய திருஷ்டி எப்படி இருக்குன்னு பார்த்தா கருணாம்போதௌ அப்படின்னா கருணை மட்டுமா திருஷ்டியா இருக்கு அவளுக்கு. திருப்பாக்கடல்ல இருந்து மகாலட்சுமி வந்தா, திருப்பாக்கடல்ல இருந்து தன்வந்திரி வந்தார், ஐதாபதம் வந்தது, இன்னும் இத்தியாதி விஷயங்கள்லாம் வந்தது. எம்பெருமானுடைய கருணையினாலே எல்லாம் கிடைச்சது. இவர் கருணாம்போதியிலே விஸ்வக்ஷேணர் தோன்றினார். அந்த விஸ்வக்ஷேணர் அவதாரம் பண்ணார். அப்படி பெருமானுடைய திவ்ய திருஷ்டியும் ஸ்ரீயப்பதியோட சேர்ந்து இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சமூகத்துக்கும் லோகத்தில் உள்ள சகல ஜீவாத்மாக்களுக்கும் அனுகிரகம் ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட பெருமாள் பிராட்டியார். அதனால ஸ்ரீமதகா அப்படின்னு அந்த பதத்தை சுவாமி தேசியர் அங்க போட்டார். கருணாம்போதவு திரு கருணையை மிக்கவா. எப்ப பார்த்தாலும் பெருமாள் தண்டதரன். எம்பெருமான் ஜீவாத்மாவை அவன் பண்ண பாவத்துக்காக தண்டிக்கணும்னா பிராட்டி பறிஞ்சின்னு வந்து புருஷகாரம் பண்ணி அந்த தண்டனையிலிருந்து இந்த ஜீவாத்மையை தப்புவதற்கு உபகாரம் பண்ணுகின்றால் நம்ம காகாசுர வித்தாந்தத்தை எடுத்துக்கலாம். நிறைய விஷயங்கள் விராட்டி நமக்கு அனுகிரகம் பண்றா. நமக்கு மட்டுமில்ல ராட்சசாலுக்கும் அனுகிரகம் பண்ணான்னு ஸ்ரீமத் ராமாயணத்துல சுந்தரகாண்டத்தில் வரும். ஹனுமார் வந்து ஏ பிராட்டியே உன்னை கஷ்டப்படுத்தினவாள் நான் துவம்சம் பண்றேன், எனக்கு உத்தரவு கொடுன்னு கேட்கிறார். அவா சொன்னார் தப்பு பண்ணாதவ யாருப்பா லோகத்தில், அவ என்ன வந்து ஹிம்சை பண்ணான்னா அவ ராஜாவுடைய கட்டளையை நிறைவேற்றுறாவா, அவளுடைய கர்மாதான் அனுஷ்டானம் பண்றாவா, அவ பேல எந்த தப்பும் இல்லப்பான்னு பிராட்டி வந்து அவளை தொந்தரவு பண்ணாதன்னு நியமிச்சாராம் திருவடிய. அதனாலே கருணாம்போதவு அப்படின்னு சொன்னான். திருப்பாக்கடல்ல தன்வந்திரி தோன்றினார், இங்க கருணாம்போதியிலே விஸ்வக்ஷேணர் தோன்றினார். கருண் எம்பெருமான கருணையினாலே இவர் அவதாரம் பண்ணி நமக்கெல்லாம் தண்டதரனா இருக்கார்னு சொன்னார். எம்பெருமான் தண்டதரன், ஆனா பிராட்டு சொல்லிட்டாக்கா பெருமான் நம்மள வந்து சோதிக்கிறது இல்ல. அதனால சொன்னார் சிக்ஷாஸ்திரோத யுவோத்திதம் அப்படின்னு அர்த்த பதத்தை போட்டார் சுவாமி தேசிகன். என்னன்னா இவர் வேலை என்னன்னா நிர்விக்னேன பரிசமாப்தம்னு சொன்னாக்கா அந்த இடைய கலைஞ்சுட்டு நாம தப்பு பண்ணா தண்டனை கொடுத்துருவார், பெரம்பு கையில வச்சுட்டு இருக்க. அதனால சொன்னா ஆனா பெருமாள் எப்படின்னா ராமோ விக்கிரகவான் தர்மஹா கிருஷ்ணம் தர்மம் சனாதனம்னு சொல்றா போல இந்த சேனை தலைவராருடைய விஷயம் என்னன்னா சிக்ஷா ரூபமா தான் இருக்கு எல்லாம், அது திருத்தி பணிகொள்வது அப்படின்னா. என்னதான் பெரிய வித்வானா இருந்தாலும் ஏதாவது ஸ்லோகத்தை தப்பு பண்ணுவா, என்னதான் ரொம்ப சுத்த மான திருவுள்ளம் கொண்டு வந்தாலும் ஏதாவது மானசீகமான ஒரு அபசாரங்கள் நமக்கு எல்லாம் ஏற்பட்டு போறது இல்லையா. அதனால எம்பெருமானுடைய எம்பெருமான தர்மத்தை பிரதிபாலனம் பண்ணுவது ராமனுடைய கடமை, கிருஷ்ணன் வந்து தர்மத்தை நிலநாட்டணும், யுகங்கள் யுகங்கள் தோறும் நான் அவதாரம் பண்ணுகின்றேன்னு எம்பெருமான் சங்கப்பம் பண்ணிட்டு நமக்கு எல்லாம் கீதை கொடுத்துட்டு போனார். எப்ப தர்மத்துக்கு ஒரு ஹானி வருமோ அப்ப நான் அவதாரம் பண்ணி அதர்மத்தை அடித்து தர்மத்தை ஸ்தாபிதம் பண்ணுவேன் என்பதானது எம்பெருமான சங்கல்பம். ஆனா விஸ்வக்ஷணர் இருக்காரு, தண்டனை மட்டும்தான் தொலைச்சு கட்டிடுவார் யாரா இருந்தாலும் சரி. அதனால சிக்ஷா ரூபமான இருப்பார் தான் நமக்கு இங்க தெரியுது இந்த இடத்துல. அதாவது கருணையன்னம் நீரே பிறந்தபடியாலே இவருக்கு அந்த நீர்மை கலந்ததாக இருக்கும் இவர் செய்யும் சிக்ஷை. இவருடைய இன்னொரு போர்ட்போலியோ என்னன்னா எம்பெருமானுடைய சகல ஐஸ்வர்யத்தையும் நிர்வகிக்கும்படியானது எம்பெருமானுடைய உத்தரவு, அதையும் இவர் பண்ணுகிறார். அதன்படியே பிரம்மாதிகளையும் நடத்தி போர்வர்னு வியாக்கியானம். பிரம்மாவை கூட சிக்ஷை பண்றதுக்கு இவருக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்றார் தெரியவா. பிரம்மாதிகளையும் நடத்தி எம்பெருமான் திருவுள்ள விதுதான் பிரம்மா சுவாமி சிவன் நாராயண் வைகுண்டநாதன் தேவர்கிட்ட சொல்ல சொன்னார்னு சொன்னார்னாக்கா விஸ்வக்ஷேணர் சொன்னா பிரம்மா கேட்கணும், அப்பேற்பட்டவர். ஆனால் ரொம்ப லகுவானவர். எப்படின்னா பெருமானும் பிராட்டியும் ஏகாந்தமா பேசிட்டு இருக்கும் போது விசுக்கணருக்கு ஏதோ ஒரு லோக விவகாரம் பெருமானிடத்தை நாம் வந்து சொல்லணும்னு தோண்டித்து கிட்ட வரும்போது பிராட்டி புரிஞ்சுட்டு போலாம், விசுக்கணர் வர ஏதோ லோக சம்பிராட்சணத்து ஏதோ பிரச்சனை இருக்கு போல் இருக்கு, ஏதோ பெருமாள்கிட்ட வந்து ஒரு உத்தரவு வாங்கணும், பெருமாள்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்கணும்ட்டு வரேன் அங்கேருந்துன்னு சொல்லிட்டு பிராட்டி எழுந்து அங்க நாகப்பரஞ்சங்க சேஷ படத்தின் பின்னாடி போய் ஒரு கணம் நிப்பாளாம். வந்தவர் என்ன பண்ணுவார், அடடா பெருமாள் பிராட்டின் பிரிச்சுட்டமே, ரொம்ப நாளைக்கு காக்கக்கூடாது, பெருமாள் பிராட்டி விட்டு நிற்க கூடாது. அதனால என்ன பண்ணார், வந்ததை ஒரு க்ஷணத்துல விஜாவனம் பண்ணுவாராம் பெருமாள்கிட்ட, சுவாமி இதுதான் விஷயம் ஆன்சர் என்ன, நான் என்ன பண்ண சொல்லணும்னு பெருமாள் தன்னுடைய கண் அசவின் மூலமா அவளுக்கு உத்தரவு கொடுத்துரு. உடனே கிளம்பிடுவாராம் விசுவக்ஷேணர் பெருமாளை சிரிச்சுட்டு, உடனே பிராட்டி புனகா பெருமாளுடைய பக்கத்தை வந்து எழுதிடுவாளாம், இது சொல்லுவார் விரிவா நம்ம காலட்சேபம்னு சொல்லி கொடுக்குறா இந்த விஷயத்தை. அப்படி சமயோஜினமாக காரிய காய் நகர்த்தக்கூடியவர் இல்லையா. அப்பேற்பட்டதான விஸ்வக்ஷேணரை நாம் தம அநீகேஸ்வரம் ஆசையே ஸ்ரீமதகா கருணாம்போதோ சிக்ஷாசோத்ரோத யுவோர்த்திதம் அப்படின்னு இந்த விஸ்வக்ஷேணருடைய கங்கர விஷயங்களை எம் மனசிலே வாய்ந்து சுவாமி தேசிகன் இந்த தயாசதகமாகிய கிரந்தமானது நிர்விக்னமாக தான் திருவுள்ளத்தில எந்த எந்த ஸ்லோகத்தின் மூலமாக எம்பெருமானுடைய சீனிவாசனுடைய தயை என்ற குணத்தை நான் பாட வந்தேனோ அது மொத்த பாசுரமும் எனக்கு நிர்விக்னமாக கைகூட வேண்டும், விக்னமில்லாமல் கைகூட வேண்டும் என்பதை பிரார்த்திப்பதற்கு அநீகேஸ்வரம் தமாஷய அநீகேஸ்வரனை நான் ஆசிரியிக்கின்றேன்னு சொல்லி இந்த அஞ்சாவது ஸ்லோகத்தை சொல்ல அசேஷ விக்ன சமணம் அநீகேஸ்வரமாஷய ஸ்ரீபத கருணாம் போதோ சிக்ஷாஸ்வோதைவோத்திதம் அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ற சுவாமி தேசிகன், கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.